శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మేతృతిపర్యంతరాజసరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. సిద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధరీక్షం దయానిధిం దేహప్రతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. సత్యాస్తీరే సరసిజ భువః సౌమ్య వహితాహన వేదిః దివ్యం కుర్వన్ ద్రమిడ విషయం దృశ్యతే హస్తి శైలః యస్యోపాంతే కృతవసతయః యాపయిత్వా శరీరం వర్తిష్యంతే వితమసి పదే వాసుదేవస్య ధన్యాః. 31వ శ్లోకం హంస సందేశంలో స్వామి దేశికన్ இந்த இடத்துல ராமபுரான் ஹம்சத்தை சீதா பிராட்டியின் இடத்துல தூது அனுப்பிக்கும் பொழுது போகின்ற வழியை பற்றி சொல்லிட்டு வர, அப்படி சொல்லிட்டு வரச்சே முதல்ல திருவேங்கட மலையினுடைய சிறப்பெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா காஞ்சிபுரத்தில் அந்த காஞ்சியினுடைய மகாத்மத்தையும் அங்கு யசோத்தகாரி எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற அந்த சன்னிவேசத்தையும் வேகவதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்நான கட்டத்தில் தீர்த்தமாடி மானசீகமாகவும் சாரீரிகமாகவும் உடலளவிலையும் மனதளவிலையும் பரிசுத்தி அடைந்து இருக்கின்ற நிலையை இதுவரைக்கும் தெரிவித்த சுவாமி, தீர்த்தே பும்சாம் சமித கலுஷே தத்ர சஹரஸ்வதாக்கே நாத்வாஹா சார்த்தம் முனிபிரநகை சம்யகுல்லாசிதாங்க அனகை முனிபிஹி சார்த்தம் ஸ்நாத்வா என்ற அந்த முனிதி சார்த்தம் ரிஷிகளோடு கூட தீர்த்தமாடுறதுன்னா அந்த ஸ்நான கட்டத்துல பரம பவித்திரமான ஒரு ஸ்தலத்துல பாகவதாலாம் இறங்கி தீர்த்தமாடின இடத்துல போய் தீர்த்தமாடுறது, நம்ம தனியா போய் தீர்த்தமாடுறது விசேஷம் இல்ல, பாகவதாளுடைய ஒரு திருவடி சம்பந்தம் பெற்ற ஒரு இடத்துல போய் தீர்த்தமாடுறதுதான் விசேஷம்ன்றதெல்லாம் சொல்லி சொன்ன. இப்படி லோகத்தை எல்லாம் விளங்க வைக்கின்றதாக இருந்திருக்கிறேன். உத்தமமான ஒரு சுத்தி, இந்த சுத்தியை அடைகிறார்கள்னு சொல்ற புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றது விசேஷம் இல்ல, அது மாத்திரம் விசேஷம்னு சொல்ல முடியாது. அந்த பாகவதால் ஆதரித்த ஸ்தலத்துல புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றது ரொம்ப விசேஷம். சமுதிரத்துல எங்க வேணா தீர்த்தமாடலாம் என்று சொன்ன, அது திருக்கடன்மலையில தீர்த்தமாடினா விசேஷம், சேதூர்ல தீர்த்தமாடினா விசேஷம், பூரியில தீர்த்தமாடினா விசேஷம்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்ன, எங்க பார்த்தாலும் தான் சமுதிரம் போயிட்டு இருக்கு, எல்லாத்துலயும் தீர்த்தமாடலாம்னா சில இடங்கள்லாம் அகோராத்திரம் தீர்த்தமாடலாம், சேதூர்ல தீர்த்தமாடினா எப்ப வேணா தீர்த்தமாடலாம், அதே மாதிரி பூரியில போய் சமுத்திர ஸ்நானம் பண்றதா இருந்தா எப்ப வேணா சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம், என்னைக்கு வேணா சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம், மீதி இடங்கள்லாம் பருவம் அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்ல தான் பண்ண முடியும். இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஸ்தல விசேஷத்துக்கு ஒரு விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இந்த இடத்துல ஆறுகள்ல வேகவதி ஆறுல தீர்த்தமானது மாத்திரம் பெரிய பிரமாதம் இல்ல, அந்த ஆறுல பாகவதால் இறங்கி தீர்த்தமாடுற துறையில இறங்கி தீர்த்தமாடினோம்னாக்க எல்லா விதமான சுத்தியும் ஏற்படும், காய்க்கும் சரீரத்திலையும் சுத்தி ஏற்படும், மானசிகமான சித்தி ஏற்படும், நம்மளுடைய பாபங்கள்லாம் போகும், அதனால நமக்கு ஒரு விசேஷம் பரிசுத்தி ஏற்படும், ஆத்மாவுக்கும் சித்தி ஏற்படும்னு இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். இப்போ தீரே சரதி ஜபுவா சௌமிய வகிதானவேதி. இதுவரைக்கும் வேகவதி ஸ்நானத்தை சொல்லிட்டு அந்த ஸ்நானத்தினால பரிசுத்தம் அடைந்த வம்சத்துக்கு வரதராஜராக அங்க தேவ பெருமாளாக எழுந்துட்டு இருந்திருக்கிற எம்பெருமானுடைய சேவைய சொல்லணும்னு அவருக்கு ஆசை. அந்த ஸ்தானத்துக்கு பேரு ஹஸ்திசைலம்னு பேரு. அந்த ஹஸ்திசைலத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக இப்ப ஆரம்பிக்கிற அந்த ஸ்தானத்தினுடைய விசேஷத்தை சொல்லி பாக்குறேன். அந்த அஞ்சனாத்ரிக்கு திருவேங்கடமலைக்கு உண்டான விசேஷங்கள் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். அங்க தூரத்திலிருந்து பார்த்துட்டே அந்த திருவேங்கட மலைக்கு ஒரு பிரணாமம் பண்ணணும் எல்லாம் சொல்லி சொன்னேன். இந்த காஞ்சியில என்னன்னு கேட்டோம்னாக்கா அந்த தூரேந்து பார்த்தா மாத்திரம் போறாது, கிட்ட போய் அங்க பரிசுத்தமாக வேகவதியில ஸ்நானம் பண்ணிட்டு நம்மையும் உள்ளளவுலையும் சரீரத்தாலையும் மனத்தளவுலையும் பரிசுத்தமாக ஆக்கிண்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகச்சு அந்த ஹஸ்திசைலம்ன்றது சின்ன மலை, அந்த சின்ன குன்று அது தெரியறது. அது வந்து ரொம்ப பெரிய விசாலமான இடம்லாம் ஒண்ணு இல்லை, சின்ன இடம்தான். அந்த இடத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானும் சேவிக்காத போகக்கூடாது, அந்த எம்பெருமானும் சேவிக்கணும்ன்றதுக்காக சொல்ற. இப்ப இந்த இடத்துல சொல்லச்சு ஹே சௌமியா என்று கூப்பிடுற ராமர் அம்சத்தை பார்த்து சௌமியான்னு சொல்றேன். அதி மனோகரமாக இருந்திருக்கவ சௌமே ஜ்னேனா திரிஷ்வனுக்ரே மனோஜ்னே சோமதெய்வத்தே என்ன மேஜனையில சொல்லிருக்கு. அந்த மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமாக இருந்திருக்கிற அம்சம் அத பார்த்து சொல்ற. இந்த சம்போதனம் எதுக்காக சொல்றன்னா, இப்ப ஹம்சத்தை எவ்வளவு வேகமாக போய் சீதா பிராட்டியனிடத்துல தான் சொல்லக்கூடிய சந்தேசத்தை சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக போய் சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் ராமனுக்கு இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கச்சே வழி எல்லாம் இந்த இடத்துல இதை பார்த்துட்டு போ அதை பார்த்துட்டு போன்னு சொன்னா இது என்ன பிக்னிக்கா போயிட்டு இருக்கு, இது ரொம்ப ஒரு சிரமமான திசையில சீதா பிராட்டிக்கு மாசாது ஊர்தன் அஜீவிஷேன்னு சொல்லிருக்கா, ஒரு மாசத்துக்கு மேல அவங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிருக்கா, அதுல எதனா கால விளம்பம் ஆயிடுத்துனாக்கா சீதா பிராட்டிக்கே எதனா ஆயிடுத்துனா என்ன பண்றதுன்னு பயம். அந்த பயத்துல ராமர் எல்லா சன்னாகமும் பண்ணிட்டு இருக்கேன்ற சமாச்சாரத்தை சீக்கிரமா போய் சொல்லணும்ன்றதுக்காக ஹம்சத்தை ஏவின்றிருக்கே. அந்த ஹம்சத்த போய் முள்ள முள்ள நீ இங்க போய் இந்த ஊரை பார்த்துட்டு போ அங்க போய் பார்த்துட்டு போ தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு போ அதை பண்ணிட்டு போன்னு சொல்லியிருந்தாக்க அந்த துவரையோடு இருக்கிற இடத்துல போய் இது சொல்லியிருந்தாக்க இது விளம்பத்துக்கு காரணமாயிடுமே என்று நாமும் எண்ணலாம். ஆனா இந்த இடத்துல வாஸ்தவம் தான், துறை ரொம்ப சீக்கிரமாக போகணும்ன்றது இருக்கதுதான். ஆனாலும் கூட இந்த ஹஸ்திசைலத்தினுடைய சன்னிவேசம் இருக்க இது ரொம்ப அற்புதமான சன்னிவேசம். அந்த தேவப்பெருமாளை சேவிக்கிட்டு சாவதானமாக இருக்கணும், அதில் கொஞ்சம் கூட நாம் ஒரு தவறான எண்ணத்தோடையும் தவறான நிலையிலையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் தேவப்பெருமாள் சாதாரணமான பெருமாள் இல்லை. நாம கணக்கு அந்த தேவப்பெருமாள் இடத்துல விளையாடினோம்னாக்க அவர் நம்மள்கிட்ட விளையாடிடுவேறவ, ஆகையால நாம அவரிடத்துல பக்தி சிரத்தையோடு இருக்கணும். அந்த தேவப்பெருமாள் அது சாவதானமாக இருக்கணும், அதுக்காக தான் சொல்லி சொல்றாருன்னா இது சௌமியான்னு இந்த சப்தத்தை சொல்லி அம்சத்தை சொல்ற, என்னைக்கும் சொல்லுவா தேவ பெருமாள்கிட்ட வரைச்சு. தேவ பெருமாள் பொல்லாத பெருமாள், சாதாரண பெருமாள் இல்ல. பெருமாளை பார்த்து நான் போய் எம்வாயால போய் தேவ பெருமாள பொல்லாத பெருமாள்னு சொல்றேன்னு, கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருத வரந்தரும் பெருமாள் வந்தார் அப்படின்னு எல்லாம் தேவ பெருமாள் ரொம்ப ரொம்ப உயர்வாக தானே சுவாமி தேசிகன் சாச்சிருக்க. கண் கொடுக்கும் பெருமாள் எல்லாருக்கும் கண் கொடுக்கிறவராக இருந்துருக்கவ, ஆழ்வானுக்கே கண்ணை கொடுத்த பெருமாளாச்சு. அதே மாதிரி நாம நினைச்ச மாத்திரத்தினால நாம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிற ஒரு அபீஷ்டத்தை நம்மளுடைய நினைப்பை பூர்த்தி வைக்கிற பூர்த்தி செய்து வைக்கிற பெருமாள்னு அந்த தேவ பெருமாள் விசேஷமாக கொண்டாடி இருக்காரு சுவாமி தேசிகன். அவரை பார்த்து பொல்லாத பெருமாள்னு நீ சொல்றாரு, இது எந்த விதத்துல நியாயம் என்று கேட்கலாம். இப்பவும் சொல்றேன் நானு மறுபடியும், தேவ பெருமாள் சாமான்யமானவர் இல்ல, பொல்லாத பெருமாள் தான். ஏன்னா தேவ பெருமாள் இடத்துல போய் நம்மளுடைய டம்பத்தை காண்பிச்சோமானாக்கா அடுத்த க்ஷணத்துல நம்மள ஒண்ணும் இல்லாத பண்ணிடு. பெருமாள் இடத்துல பக்தியோட தான் நாம ஒவ்வொரு கைங்கரியத்தையும் பண்ணணும். நம்மளிடத்துல இருக்கிற ஒரு பண திமிர்னாலேயோ அல்லது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சங்கம் ஒரு கும்பல்ல இருக்கக்கூடியதும் இப்படி எல்லாம் நம்மள யார் என்ன பண்ணிடுவோம்னு நினைச்சுண்டு அந்த தேவ பெருமாள் இடத்துல ஒருத்தங்க கிடக்கு கைங்கரியம் பண்ணான்னாக்க அடுத்த வேளை அவனால கைங்கரியமே பண்ண முடியாது போயிடும். இது பிரத்யக்ஷத்துல ஒவ்வொருத்தரும் அனுபவிச்ச விஷயம். ஆகையால தேவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவாள்லாம் கைங்கரிய புத்தியாதான் பண்ணமே தவிர தம்பத்துக்கோ பகட்டுக்கோ ஆசைப்பட்டு அந்த கைங்கரியத்தை பண்ணக்கூடாது. அப்பப்போ தட்டி தட்டி விட்டுடுவேர் பெருமாள். ஆகையால இந்த இடத்துல சொல்ற சௌமியன்னு சொல்லிச்சு. அப்பா வாஸ்தவம் தான், அந்த தேவ பெருமாள் இடத்துல அணுகும் பொழுது ரொம்ப சாவதானமாக அவரை சேவிக்க போகணும்ன்றதுக்காக தான் ஹம்சத்தை பார்த்து சௌமிய என்பதாக இந்த இடத்துல ராமர் சொல்றேர்னு இங்க சொல்ற. தீரே சரசிஜ புவா சௌமிய வைதான வேதி. அந்த இடத்துல பிரிய தரிசனஹா தவ பிரிய தரிசனஹா சைலஹா தத்ர வர்த்ததே. அந்த வேகவத் யுத்தரே தீரே அந்த வேகவதி நதியினுடைய உத்தரே தீரே வடக்கு கரையில அத்யாபி பரிவரத சர்வபூதானாம் அத்யாபி பரிதிருஷ்யதேன்னு சொல்ற, எல்லா பூதங்களுக்கும் எல்லா சேதனர்களுக்கும் வரன் அளிப்பவராக இருந்திருக்கிற எம்பெருமான் அந்த புண்ணியகோட்டி விமானத்தின் கீழே இன்னைக்கும் சேவை சாட்சின்றிருக்கேன்னு சொல்ற. அததான் மனசுல வச்சுண்டு தீரே அந்த வேகவதியினுடைய தீரையே அதனுடைய கரையிலேன்னு சொல்லி சொல்ற. அங்க ஒரு சைல ஒரு சின்ன ஒரு பொண்ணு இருந்துருக்கு. அந்த பொண்ணு பாருன்னு அது எப்ப ஏற்பட்டதுன்னு சரசிஜ பூமஹா வைதான வேதிஹி. சரசிஜ பூவஹா வைதான வேதிஹி. சரசிஜ பூவஹா சரசிஜம் தாமர புஷ்பம், தாமர புஷ்பத்திலிருந்து உண்டானவராக தாமர புஷ்பத்தில் உண்டானவர் பிரம்மா. பிரம்மா கிருதயுகத்தில் எம்பெருமான சந்தோஷப்படுத்துவதற்காக அசுமேத யாகம் பண்ண, அந்த அசுமேத யாகத்துக்கு வைதான வேதிகி அது வேதியாக யாக பூமியாக திகழ்வது அந்த ஹஸ்தி சைலம் திருவத்தி மலை என்று சொல்லக்கூடிய மலை என்பதாக சொல்ற. தெரியும் இந்த இடத்துல பிரம்மா அத்திகிரியில அதாவது இந்த காஞ்சியில வந்து யாகம் பண்ணன்றது அசுமேத யாகம் பண்ண. இதற்கு முன்பு புஷ்கரத்திலையும் நைம்சாரண்யத்திலையும் அந்த எபெருமான குறிச்சு தபஸ் பண்ணி அவருடைய சாட்சாத்காரம் வேற வேற பிரகாரமாக இருந்ததுனால அவர் எதிரேயே இருந்திருக்கிற பெருமாளை கூட அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையால அங்கேயும் பார்க்கணும், பிரம்மா நம்ம அப்பா தானே, நாம எப்போனா அவரை பார்க்கலாம்னு நினைச்சிருந்த அந்த டம்பத்தோட கர்வத்தோட இருக்கிறவளுக்கு எல்லாம் சேவை சாய்க்க மாட்டேன் பெருமாள். இப்போ அவர் தான் அதே பிரம்மாவே தான் கிருதயுகத்துல அதே எம்பெருமானுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்காக அசுமேத யாகத்தை பண்ண, அந்த அசுமேத யாகத்திற்கு வேதியாக உத்தர வேதியாக பண்ணப்பட்ட ஸ்தலம் தான் இந்த ஹஸ்திசைலம். திருவத்தி மலை என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்தலம் இதுக்கு. நாகாத்ரிம் பரிசந்தக்ஷ்யான் நிம்னோன்னத விவர்ஜிதம் தச்ருங்கஞ்ச சமீகிருத்ய சகாரோத்தர வேதிகாம். இங்க ஹஸ்தகிரி மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இங்க வேதிகி, வேதின்றது ஒரு பரிஷ்கிருதமான ஒரு ஸ்தலம், அதாவது யாகம் பண்ணுவதற்கு தகுந்ததாக செய்யப்பட்ட ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு சொல்லச்சே நாகாத்ரிம் பரிசந்தக்ஷன் நிம்னோன்னத விவர்ஜிதம் தச்சங்கஞ்ச சமீகிருத்ய சகாரோத்தர வேதிகாம். எம்பெருமான் எழுந்தருளி இருந்த, அதாவது அவதாரம் பண்ண போற ஒரு ஸ்தலம் இது அஸ்திகிரி மலை. இந்த மலையில பரிஷ்காரம் பண்ணி சொல்றாம். அதுல பார்த்தோம்னாக்கா இந்த குன்னா இருக்கிறதுல வரைச்சே அது உயரமும் தாழ்த்தலும் மோடும் பள்ளமுமா இருந்துட்டு இருக்கும். அந்த மோடும் பள்ளமா இருக்கிறதெல்லாம் போக்கடிச்சு தச்சிருங்கஞ்ச சமீகிருத்திய அந்த சிகரத்தையும் சமமாக ஆக்கி சகாரோத்தர வேதிகாம் அது யாகத்துல உத்தரவேதின்ற இடமாக அந்த பாகமாக பண்ணிட்டேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஹஸ்திகிரிக்கு ஒரு பெரிய விசேஷம், இதுதான் யாக பூமி. கிருதயுகத்துல பிரம்மா அசுமேத யாகம் பண்ணின இடத்துல பண்ண போது யாக பூமியாக இருந்தது ஹஸ்திகிரி. அதுல ஒண்ணு யாருக்கும் ஒண்ணு சந்தேகமே கிடையாது. அத்தை இப்ப சொல்லி சொல்ற, தஸ்யாஸ்தீரே சரசிஜ பூமா சௌமிய வைதான வேதிஹி விதானஹ க்ரதுஹு. விதானம்னா யாகம்னு அர்த்தம். அந்த க்ரதுக்கு வைதான வேதிஹி தத் சம்பந்தியாக இருந்திருக்கிற வேதி, அந்த இடத்துல அக்னி ஹவிஸ் இதெல்லாம் நிக்ஷேபம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துக்கு தான் வேதின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த வைதான வேதியில, அந்த வைதான வேதியாக இருந்த ஹஸ்திசைலமானது திரவிட விஷயம் திவ்யம் குர்வன் திருஷ்யதே. திரவிட விஷயம் திவ்யம் குர்வன், இங்க திரவிட சப்தம் தென்தேசம் முழுக்கவே சொல்றது. திரவிட சப்தம்ன்றது இந்த தமிழ்நாட்டை மாத்திரம்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா பிராந்தத்தையும் சொல்லி சொல்ல முடியும். கிருத்ரம் திரவிட தேசம் சம்பந்தன திவ்யம் குர்வன், இந்த தேசம் திரவிட தேசம் முழுக்கவே தன்னுடைய சம்பந்தத்தினால திவ்யமாக ஆயிடுத்து என்பதாக சொல்றார். அதாவது இதுக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, தானும் திவ்யமாக இருந்துட்டு மீதி ஸ்தலங்களையும் திவ்யமாக ஆக்கிறது. திவ்யம் திவ்யம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, பரமபுருஷன் எழுந்தருள் இருந்துருக்கிற பரமபதத்துக்கு துல்லியமாக ஆக்கிக்கிறது இருக்க, அதுதான் திவ்யம்ன்ற சப்தத்தினால சொல்லப்படுறது. பரமவியோம பிரதேச துல்லியம் விதன்வன் நிதி யாவத்துன்னு சொல்ற. பரமவியோமம்னு பரமாகாசம் பரமவியோமம் என்றெல்லாம் சொல்லப்படுவது ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமானமான பெருமையை உடைத்தானதாக ஆக்கிடுறதுதான் இந்த ஹஸ்திசைலம். என்ன பண்றதுன்னாக்க, தான் மாத்திரம் தான் இருக்கிற ஸ்தலம் மாத்திரம் இல்லாமல் அந்த திரவிட தேசம் தன்னோட சம்பந்தப்பட்டிருக்கிற திரவிட தேசம் முழுக்கவையே திவ்யமாக ஆக்குறதுன்னு சொல்ற. எத்ராபிவ்யக்தி மாபன்னஹா பகவான் பூதபாவனஹா திவ்யோ தேசத்த விஜ்ஞேயா நாத்திரகாரியா விசாரணா. எந்த இடத்துல பெருமாளுடைய அபிவ்யக்தி, பெருமாளுடைய அவதாரம், பெருமாளுடைய தோற்றம் ஏற்படுகிறதோ அந்த இடம்தான் திவ்ய தேசம். திவ்ய தேசம்னாக்க பரமபதத்துக்கு சமமான தேசம்னு அர்த்தம். திவ்யோ தேசஹா சவிஜ்ஞேயா நாத்திரகாரியா விசாரணா. அந்த இடத்துல விசாரணம் எதை பத்தி, இது என்னது, இந்தூர் தானே, இந்த ராஜ்யம் தானே, இது பிரகிருதி மண்டலத்துக்குள்ளதானே இருக்கு, இப்படி எல்லாம் அங்க விசாரணையே பண்ணக்கூடாது. எந்த இடத்துல பெருமாளுக்கு அபிவியக்தி ஏற்பட்டுட்டோ அது திவ்ய தேசமாக ஆயிடுதுன்னு பகவத் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, பாஞ்சராஸ்திர சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அப்படின்னால இதுக்கு ஒரு விசேஷம். இன்னொரு விசேஷம் என்னன்னா, திவ்யம் குர்வன் திரவிட விஷயம் திருஷ்யதே ஹஸ்தி சைலாஹாம். திரவிட தேசம் முழுக்கையே திவ்யமாக ஆக்கிறதுன்னு சொல்லி சொன்னாக்க, அப்ப இந்த ஸ்தல திவ்ய தேசமா ஆறுதா இல்லையான்னாக்க, இது கைமுத்திகள் நியாயம்னு அர்த்தம். இதோட சம்பந்தப்பட்ட எல்லா பிராந்தமுமே திவ்ய தேசமாக ஆயிடுச்சுனாக்க, இந்த பிராந்தம் ஏன் திவ்ய தேசமாகாது, இதுவும் பரிசுத்தமானதும் திவ்ய தேசமாகவும் தான் ஆயிடுறது என்று சொல்ற. ஆழ்வான் சாதிகிற நிர்ணயம் நிர்ணயேதகோ தேவராஜமயமீஸ்வரஸ்விதி. யார் ஈஸ்வரன் என்று ஒரு பெரிய விசாரம் ஏற்படுறது. வேதத்தை கொண்டுதான் தீர்மானம் பண்ணணும். நம்ம கண்ணுக்கு புலப்படாத வஸ்துக்கள் விஷயத்துல வேதமே தான் பிரமாணம். அந்த பிரமாணம் வேதரூபமான பிரமாணத்தை கொண்டு நாம அலசி பார்த்தோம்னாக்க, யார் ஈஸ்வரன், எல்லாருக்கும் ஈஸ்வரன் பார்த்தா நமக்கு பெரிய குழப்பம்தான் மிஞ்சிறது. ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்க, உற்பத்திக்கு காரணமாக இருந்துருக்கவன் தான் ஈஸ்வரன் சொல்றது. ஒரு சமயத்துல பார்த்தோம்னாக்க, ருத்ரன் தான் ஈஸ்வரன்ற மாதிரி அவருக்கு பெருமை பெருசாக சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னாக்க, பெருமாள் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய பிரதேசங்கள்லாம் உள்ளன. ஏஷயீஷயிதி நிர்ணயம் த்ரயி பாகதேய ரஹிதேஷு நோதிசேதி. இந்த வேதம் தான் நமக்கு காண்பிக்கணும், அது யார் இவன் தான் ஈஸ்வரன்றத காண்பிக்கணும், வேதம் தான் காண்பிக்கணும். ஆனா அந்த வேதம் பாக்கியம் பண்ணாதவாளுக்கு இவன் தான் ஈஸ்வரன்றத தெரிஞ்சுக்க விட்டாத பண்ணிடுமா. ஈஸ்வரன் தவிர வேற ஒருத்தரிடத்துல போய் ஈஸ்வரத்துவ புத்திய அவனுக்கு ஏற்பட்டு அந்த பரத்துவ புத்தியை ஏற்படுத்தி அவனை போய் அதுல வழிபட்டு போகும்படியாக பாக்கியம் இல்லாத வாளுக்கு அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்துடும். இந்த ஹஸ்திசைலம்னு சொல்லக்கூடிய திருவத்தி மலையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், அந்த மலையில பெருமாளை போய் சேவிச்சு அதுக்கப்புறமா இவன் தான் ஈஸ்வரன் நாம சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஹஸ்திதாமனி நனிர்ணயேதகோ, இந்த திருவத்தி மலையே நமக்கு காண்பிச்சு கொடுத்துருதான். ஒண்ணுமே தெரியாதவனாக இருந்தவனா கூட, அந்த வேதத்தினுடைய உட்பொருள் எல்லாம் அறியாதவனாக இருந்தாலும் கூட, இந்த ஹஸ்தி தாம காண்பிக்கிற எம்பெருமான் அவனை பார்த்த உடனே இவன் தான் அயன் தேவராஜா, அந்த பெருமாளை தொட்டு பாக்குற மாதிரி அப்படி கிட்ட பார்த்துட்டு இவன் தான் சர்வேஸ்வரன், இவனை காட்டின சர்வேஸ்வரன் வேற யாருன்னு நிர்ணயிக்காதவன் யாரும் கிடையாதுன்னு சொல்லி சொல்ற. அப்போ இந்த ஹஸ்தி சைலம் தான் இந்த மலையே நமக்கு காண்பிச்சு கொடுக்கறதுன்னு. அப்படி பரம பவித்திரமான மலை இந்த ஹஸ்தி மலை. திரவிட விஷயம் திவ்யம் குருவன் திருஷ்யதே ஹஸ்தி சைலம். இந்த சுப்பிரசித்தமான ஹஸ்தி சைலம்ன்றது அங்க காணப்படுகிறது. அங்க போய் அங்க எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானை சேவிக்கணும்ன்றதுக்காக சொல்லி சொல்ற. இப்போ ஒரு சில ஆட்சேபம்லாம் வரலாம். திரமிட விஷய சர்வ தேவாலய எல்லா தேவாலயங்களுக்கும் முக்கியமாக பிரதானமாக சொல்றது ஸ்ரீரங்கத்தை சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். அந்த சுப்பிரசித்தமாக எந்த கோவில்ல இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுதினம் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீரங்க ஸ்ரீ மேல்மேலும் சர்வதேச தசாங்கலேசு எல்லா தேசத்து எல்லா தேசத்திலையும் எல்லா சமயத்திலையும் வந்து அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ மேல்மேலும் விளங்கணும்னு தான் எல்லா ஊர்லயும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சு ஸ்ரீரங்கத்தை தானே திவ்யம் குருவன்னு சொல்லி சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த ஹஸ்தி சைலத்தை போய் திரவியம் குருவன்னு திரமிட விஷயம் திருஷ்யத்தே ஹஸ்தி சைலான்னு சுவாமி சாத்திருக்காரு. இதுக்கு என்ன தாத்பரியம்னா இதுக்கு ஒரு சில விசேஷம் இருக்கு. சுவாமி உத்தமூர் சுவாமி அற்புதமாக இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணிருக்க. வடக்கு பகுதியை எல்லாம் திருவேங்கட மலை திவ்யமாக பண்ணுகிறதாம் வெங்கட சைலம்ன்றது. இந்த ஹஸ்தி சைலம் திரவிட விஷயம். தெற்கு பிராந்தமாக இருந்திருக்கிற திரவிட தேசம் எல்லாவற்றையும் திவ்யஸ்தலமாக ஆக்கிறது திவ்யமாக ஆக்கிறது. இந்த வராக கல்ப ஆரம்பத்துல வெங்கட சைலம்ன்றது அப்பதான் அது தோணித்துன்றது ரொம்ப பிரசித்தம். இது கிருதயுகத்துல இந்த சதுர்முகனால அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது ஏற்படுத்தின இடம். அதாவது அஸ்வமேத யாகம் பண்ணச்சு அஸ்வமேத யாகம் பண்ணுவதற்கு ஏற்ற ஸ்தலமாக விஸ்வகர்மாவாலே நிர்மாணிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம் இது. ஆகையால ஒவ்வொரு கால விசேஷத்துல ஒவ்வொரு இது. ஆகையால இந்த கிருதயுகத்துல சதுர்முக பிரம்மா ஆரம் வந்து ஆராதிச்சதுனால இதுக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம். இது ஹஸ்தி சைலத்துக்கு பிரசித்தி. இதே இந்த சதுர்முகம் அஸ்வமேதம் ஸ்ரீரங்கத்துல வந்து அந்த சதுர்முகனால ஆராத்தியமாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவரே சாக்கேதன் சொல்லக்கூடிய அயோத்தியில இக்ஷ்வாகு வம்சத்தினர்களாலே ஆராத்திய தேவதையாக போற்றப்பட்டவர். அவர் திரேதாயுக காலத்துல வரைச்சு அந்த சேஷபீட சமாகிதமாக ஸ்ரீரங்கத்துல அவர் எழுந்தருளி இருந்துட்டார். ஆகையால அந்த யுகபேதேன அந்த ரங்கநாதனுடைய சன்னிதானத்தினால எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் விசேஷம் ஏற்படுறது. ஆகையால ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு யுகபேதத்தினால ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கு விசேஷம்னு சொல்றதுனால நாம ஸ்ரீரங்கத்துக்கு குறவு ஏற்பட்டுருந்தோம், வெங்கடாத்ரிக்கு குறவு ஏற்பட்டிருக்கு, அதை குறைச்சி ஹஸ்தி சைலத்தை விசேஷமாக சொல்றேன்னு நாம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்ற. ஆகையால இந்த இடத்துக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன கேட்டா நம்மளுடைய சம்பிரதாய பிரவர்த்தனத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற ஸ்ரீபாஷ்யகாரரை கொடுத்த பிரதேசம் இது. ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. அந்த ஸ்ரீரங்கத்திலிருந்துதான் எம்பெருமானார் பல காலம் எழுந்தருளியிருந்தார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால அந்த திவ்யதேசத்துக்கு ஏற்றம் அதிகம்தான். ஆனாலும் கூட அந்த எம்பெருமானாரையும் கொடுத்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். ஆகையால இதுக்கு திவ்யம் குருவன் திரவிட விஷயம்னு சொல்றதுனால ஒன்னும் தப்பே கிடையாது. ஆகையால இத சொல்லி சொல்ற. திரவிட பௌம விஷயம் திவ்யம் குறுவன்னு சொல்ற. அதாவது திவ்யம் அப்படி திரவிட விஷயம் கரோத்தின்னு சொல்லி சொல்ற ரெண்டு அர்த்தம் பார்க்கணும். இந்த சைலமானது ஹஸ்தி மலையானது பூமிய இந்த திரவிட விஷயம் திவ்யம் கரோத்தி, திரவிட தேசத்ததாக இருந்திருக்கிற பூமிய பூமி பிராந்தத்தை திவ்யமாக பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற ஸ்தானமாக சீவைகுண்ட துல்லியமாக ஆக்குறதுன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, திவ்யமாக இருந்திருக்கிற எம்பெருமானையும் கூட சீவைகுண்டத்திலேயே எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமானையும் கூட அங்குள்ள சுத்தசத்வாதிகளையும் கூட திரவிட விஷயம் கரோதி, இந்த திரவிட தேசத்துக்கு விஷயமாகும்படியாக இந்த இடத்துல இருந்து சேவிக்கும்படியாக பண்றதுன்னா இப்ப இதனுடைய பெருமையை என்னன்னு சொல்றதுன்னு சொல்ற. இதுக்கப்புறமா யஸ்யோபாந்தே க்ருதவசதயஹ யாபயித்வாஹ சரீரம். இப்போது அத்தியாச்சரியமாக தெரிகின்றதே ஹஸ்திசைலம், அந்த ஹஸ்திசைலம் தான் நமக்கு இதுவே பாதி வைகுண்ட கல்பம்னு சொல்ற வைகுண்டத்துக்கு சமானமாக இந்த பிராந்தங்கள் எல்லாம் ஆக்கிறதோட மாத்திரமில்ல, வைகுண்டத்துல விஷயமாக இருந்துருக்கிற எம்பெருமானுடைய நித்திய சாநித்தியத்தை இந்த திரவிட தேசமாக இருக்கிற பூமியில இருக்கிற பிராந்தத்திலையும் ஏற்படுத்துறதுன்றதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். இது சக்ஷுர்கிராஹ்யம், அது நம்ம கண்ணெதிர தெரியறது இருக்க, அது உன் கண்ணெதிர வரப்போறது, அது பார்த்தையானாக்கா அந்த ஹஸ்திசைலத்துக்கு ரொம்ப பக்தியோட கூட வணங்கினவனாக அந்த ஹஸ்திசைலத்துக்கு நீ போகணும்னு தாத்பரியம். அது தவிர இன்னொரு விஷயம் அந்த இடத்துல இருக்கு. என்ன சொல்ற, என்னன்னா திருஷ்யத்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்க, திருஷ்யத்தே காணப்படுகிறதுன்னு அர்த்தம். இது ரொம்ப ரொம்ப சமீபத்துல இருக்கு, வேகவதி இந்த போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்தவானாக்கே அதுக்கு பக்கத்திலேயே ஹஸ்திகிரி மலை இருக்கிறபடினால ஸ்வயமேவ திருஷ்யா பவேது, அது பாக்கிறதுக்காக பெருசா பிரயத்தனம் பண்ணணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல, அந்த மலையே தானா கண்ணில் படுறது. ரயில்ல போறோம் நாம போயிட்டே இருக்கிட்டே ரேணுகுண்டா தாண்டி போனோம்னாக்க திருவேங்குட மலை தானா தெரியுது, அதுக்கோசரம் அந்த மலையை பாக்கிறதுக்காக ஒரு பிரயத்தனமும் பண்ண வேண்டாம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல இருக்கு. இப்போ சைலத்திய உபாந்தே, இந்த சைலத்தனுடைய சமீபத்துல என்ன இருக்கா என்ன கேட்டோபாந்தே கிருதவசதயம், இந்த சமீபத்துல யார் யாரெல்லாம் வாசம் பண்ணிட்டு இருக்காளோ என்பதாக சொல்ற. இந்த திரவிட விஷயமாக இருந்திருக்கிற இந்த இடம் முழுக்கவே திவ்யமாக பரமபத துல்லியமாக இருக்கிற அப்படின்னால இந்த சமீப தேசத்தினுடைய ஹஸ்திசைலத்தை சார்ந்து இருக்கிற பிரதேசத்தினுடைய பிரபாவமும் ரொம்ப ரொம்ப திவ்யமானது அப்படின்னு அர்த்தம். கிருத்தவசதையாக ஹஸ்திசைலத்துக்கு சமீபத்துல வாசம் பண்ணுகிறவர்கள் அவள் அந்த க்ஷேத்திரவாசம் இருந்திருக்கேன், அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்படி இந்த க்ஷேத்திரத்திலேயே வாசம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணிண்டு வாசம் பண்றவாள் இருக்காளே அவள்லாம் பெரிய மகான்கள். அவளை பத்தி சொல்றார் இந்த இடத்துல, ஹஸ்திகிரேகே உபாந்தே ஹஸ்தி கிருத வசதயஹா. இது ஏதோ சொல்றது என்ன, வசத்தின்றது வாசம், இந்த வாசத்தை சொல்லி சொல்ற. இப்போ சில இடங்கள்ல சொல்லச்சு ஸ்ரீரங்கத்தினுடைய உபவனாதிகள்ல சமீபத்துல தோட்டத்துல வாசம் பண்ணமானாக்க ரொம்ப விசேஷம் ஏற்படுறது, அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா என்று பெருமாளை எம்பெருமானாரை பார்த்து சொன்னேர் என்னெல்லாம் சொல்லப்படுகின்றது. அந்த மாதிரி இந்த இடத்துக்கு என்ன விசேஷம் இருந்துருக்கு, இந்த இடத்துல அந்த தேவ ஹத்தகிரியினுடைய சமீபத்துல வாசம் பண்ணதுனால என்ன வரும் என்று சொன்ன, இங்கதான் சகல க்ஷேமங்களும் ஏற்படும். இந்த வாசம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. இந்த க்ஷேத்திர வாசம் இருக்க நம்மளுடைய பாப மொத்தத்தையும் போக்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்ற. கிருதவசத்தையகான்றது பூதகாலம் இல்ல. சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கச்சே விஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஜாம் துரித கலிஷிதானாம் தூயமானா தயத்துவம்னு, யாரோ எப்பயோ ஒரு சமயத்துல ஒரு கொஞ்ச நாள் அந்த திருவேங்கட மலையின் தாழ்வரையில வாசம் பண்ணும்படியான ஒரு நிலை ஒருத்தனுக்கு ஏற்பட்டதுன்னாக்க அவனுடைய பாபங்கள்லாம் போயிட்டு இருக்கான். கரணவிலை காலே காந்தி சீக்க ஸ்மிருதினாம் ஸ்மரயதி பகுலீலம் மாதவம் சாவதானான். அவனுக்கு அந்திம திசையில அந்த சாட்சாத் சிவன் நாராயணனை நினைக்கும்படியாக பண்றது என்பதாக சொல்ற. இந்த ஸ்தானம் இருந்துருக்க ஹத்திகிரிய சூழ்ந்து இருக்கக்கூடிய ஸ்தானம், இது வேற ஏதோ இடம் நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது சீவைகுண்ட துல்லியம் என்ன சொல்ற. இங்க யாபயத்வா சரீரம் விதமதிபதே வர்த்திஷ்யந்தே விதமதிபதே வாசுதேவஸ்ய தன்யாகான்னு சொல்லி சொல்ற. எஸ்யோபாந்தே கிருதவசதயா யாபயித்வா சரீரம் யாபயித்வா, இந்த சரீரத்தை ஏதோ ஒரு பிரகாரமாக அந்த இடத்துல இருக்கும்படியாக சொல்றது. தமசே இல்லாத உத்கிருஷ்டமான பதத்தை அவர்கள்லாம் அடைய போறா இந்த இடத்துல. எதேகம் அவ்யக்தம் அனந்த ரூபம் விஸ்வம் புராணம் தமசபரஸ்தாதே ஆதித்ய வர்ணம் தமசபரஸ்தாது, இப்படி எல்லாம் ஸ்ருதிகள்ல சொல்றிருக்கு. இங்க தமசப்தத்தினால சொல்லப்படுகிறது மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதியையும் தாண்டி இருந்துருக்கிற அந்த இடத்துக்கு இவாள்லாம் போய் சேர போறாளாம். இந்த இடத்துல இருந்துருக்கிறவாள்லாம் இங்க வாசம் பண்றவாள்லான்னு சொல்ற. ஹயந்த மத்திய ரஜசபராகே ஸ்ருதி சொல்றது, ரஜத்துக்கெல்லாம் தாண்டி இருக்கிறதுன்னா தத்துவம் ரஜத்தமத்துன்னு அந்த திரிகுணத்தை சொல்றது. திரிகுணாத்மகமான பிரகிருத்தியை தாண்டி இருந்திருக்கிற சீவைகுண்டம், அந்த சீவைகுண்டத்துக்கு இவா போயிடுவான்னு. ஏன்னா யாபயத்வா சரீரம் இருக்கிற காலம் வரைக்கும் தன்னுடைய சரீரத்தை ஏதோ ஒரு பிரகாரமாக போக்கடிச்சுன்னு சொல்லி சொல்ற. இதுல வரைக்கு வாசுதேவஸ்து சர்வத்ராவும் வசதி வசத்தியஸ்மின் சர்வமிதிவா வாசுகூன்னு, வாசுதேவகா வாசுதேவஸ்ய சர்வத்ராசோ வசதி. வாசுதேவ சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்சு சர்வத்ராசோ வசதி, எல்லா இடத்துலயும் பிரம்மா வாசுதேவன் வாசம் பண்றே, அல்லது இவரிடத்துல எல்லாமே வசிக்கிறது என்பது அர்த்தம் அது. ஆகையால இந்த தேவகான்றதுக்கு திவ்ய தீதி தேவகான்னு இந்த பிரகாசமாக இருந்திருக்கிறவன் அர்த்தம். அந்த தேவச்ச வாசுதேவகா இது வாசுதேவன் வாசு அதை வந்து சொல்றத. வாசுச்சாசு தேவச்ச வாசுதேவகா, எல்லா வஸ்துக்கள்லையும் இவர் வசிக்கிறவராகவும் எல்லா வஸ்துவும் இவரிடத்துல இருக்கிறவராகவும் இருந்து கொண்டு அவர் தேவனாகவும் பிரகாசிக்கிறவராகவும் இருந்திருக்கிறதுனால அவர் வாசுதேவன் என்று சொல்லப்படுகிறார். அப்படி சர்வத்ராசோ சமஸ்தஞ்ச வசத்யத்ரேதி வையதஹம் ததஸ்த வாசுதேவேதி வித்வத்பிஹி பரிகத்யதே, அங்கு வாசுதேவன் சொல்லி அந்த இடத்துல சொல்ற. இதே மாதிரிதான் ஸ்ரீஸ்துதியிலையும் சமானமான ஸ்லோகத்தை சொல்லி இதே வர்த்திஷ்யந்தே விதமதிபதே வாசுதேவஸ்ய தன்யாஹா என்பதாக சாதிக்கிற. அந்த விதமதி பதம் தமஸே இல்லாத இருந்திருக்கிற பதம், ரஜஸ்தமசு இல்லாத சுத்த தத்துவமாக இருந்திருக்கிற ஒரு ஸ்தானம் எதுனாக்க அது வாசுதேவசிய பதம். வசுதேவருடைய வாசுதேவனுடைய பதம்னா எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்தானம் என்பதாக சொல்ற. இப்போ இந்த உபாந்தத்துல ஹஸ்திசைலத்தினுடைய ஒரு சமீபத்துல வாசம் பண்றவர்கள்லாம் அவள்லாம் நிஜமாவே பெரிய தன்யாள், நிஜமாவே பாக்கியம் பண்ணினவர்கள் தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை அப்படின்னு. அங்க சொல்லச்சே, சேவே தேவி திருச மகிழா மௌளி மாலாச்சிதந்தே சித்தி க்ஷேத்ரம் சமித விபதாம் சம்பதாம் பாதபத்மம் யஸ்மின் ஈஷன் நமித சிரதா யாபயித்வா சரீரம் வர்த்திஷ்யந்தே விதமதிபதே வாசுதேவக்கு தன்யாகான்னு யாரோ பாக்யம் பண்ணின வாழ்தான் திரிதச மகிழா மௌளி மாலாட்சிதந்தே. அந்த பெருந்தேவி தாயாருடைய ஒரு திருவடிகள்லாம் தேவஸ்திரீக்கள் தலையில சூடின்றிருக்கிற மாலைகளாலேயே அர்ச்சிக்கப்பட்டவராக இருந்திருக்க, ஒரு ஆபத்துன்றது இல்லாததாக சம்பத்து எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் சித்தி க்ஷேத்திரமாக இருந்திருக்கிற அந்த தாயாருடைய திருவடி தாமரைய வணங்குகிறேன் சுவாமி தாதிக்கிற. ஈஷன் நமித சிரசா, அந்த தாயாரிடத்துல யார் சரணாகதி பண்ணாலோ அந்த தாயாரிடத்துல வணங்கினவாள்லாம் தன்யாகா, நிஜமாவே அவள்லாம் தான் பாக்கியம் பண்ணினவர்கள் கிருதகிருத்தியர்கள். இந்த கர்மானுகுணமான சரீரத்தை யாப்பயத்தான் ஏதோ ஒரு பிரகாரமா கழிச்சு வாசுதேவத்தை விதமதிப்பதை வர்த்திஷ்யந்தே, வாசுதேவனுடைய தமசே இல்லாத உத்கிருஷ்டமான ஒரு பதத்துல அவள்லாம் வாசம் பண்ண போறான்னு சொன்ன. யஸ்யோபாந்தே கிருத வசதயா, இந்த ஹஸ்திசைலத்தினுடைய சமீபத்துல யாரெல்லாம் வாசம் பண்றவாளாக இருந்திருக்காளோ அவள்லாம் யாபயித்வா சரீரம்னு தன்னுடைய இதே சரீரத்தை வரைச்சு நம்மளால ஏதோ கர்மானுகுணமாகனுதான் நம்ம சரீரம் கிடைச்சிருக்கு, அப்படி இருக்கச்சே இந்த சரீரத்தை நாமளே போக்கடிக்க கூடாது, ஈஸ்வரன் நமக்கு கொடுத்தது, இந்த ஆத்மாவை இந்த சரீரத்துல அடைச்சி வச்சது, பசவ பாசிதாக யார் கட்டினானோ அவன் தான் அந்த கட்டை அவுத்து விடணும், ஈஸ்வரன் தான் எத்தனை காலம் இருக்கணுமோ அத்தனை காலம் இருக்க வச்சு நமக்கு அந்த சரீரத்திலிருந்து விடுவிக்கும்படியாக ஒரு சன்னிவேசத்தை அவன் தான் ஏற்படுத்தணும் போறான். அப்போ அந்த இடத்துக்கு இப்படி யாரெல்லாம் வந்து இந்த ஹஸ்திசைலத்துக்கு சமீபத்துல வாசம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் முக்தி நிச்சயம், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல. என்ன ஏன் மீதி ஊர்ல இருந்தா முக்தி வராதுன்னா, இங்க மாத்திரம்தான் முக்தியான்னா, பிரம்மா அசுமேத யாகம் பண்ணின பிற்பாடு பெருமாளிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணிறான், இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு பெருமை ஏற்படுத்தணும், இந்த க்ஷேத்திரத்துல நேர் எப்பவுமே நித்தியவாசம் பண்ணிண்டு எல்லா சேத்தனங்களும் உய்யும்படியாக அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்ற. அதோட கடைசியில பிரார்த்தனையில சொல்லச்சு, ஏகராத்திரம் திரிராத்திரம் வா சப்தராத்திரம் அதாபி வா நிவசேத்ய சஹசா முச்சதே சர்வகில்பிஷை ஜாதோ வாத்ரமர்தோ வாபி பாபானாமதி பாபக்ருதே மம லோகமமாப்னோதி ந புனர்பவமிருச்சதி. பிரம்மாவுக்கு பெருமாளே ஒரு வரம் கொடுக்கிறேராம், ஏகராத்திரம் திரிராத்திரம் வா சப்தராத்திரம் அதாபி வா, ஒரு ராத்திரியோ மூணு ராத்திரியோ அல்லது ஏழு ராத்திரியோ இந்த இடத்துல வாசம் பண்ணு, நிவசே சசகசா முச்சதே சர்வகல்பிஷைகி, இந்த தேவப்பெருமாளுக்கு எழுத்தருள் இருக்கிற ஹஸ்திசைலத்துக்கு சமீபத்துல ஒருத்தம் வாசம் பண்ணி அந்த தேவப்பெருமாள் இடத்துல பக்தி சிரத்தையோட கூட அவரை சேவிச்சுண்டு கணக்கு இருந்தான்னாக்க அவன் எல்லா பாபங்கள்ல இருந்தும் விடுபட்டுகிறான். ஜாத்தோவாத்திர மிருத்தோவாபி பாபானாம் அதிபாபகிருதி மமலோகம் அவாப்னோதி ந புனர்பவம் ருச்சதி. ஜாத்தோவாம் மிருத்தோவாம் இந்த காஞ்சிபுரத்துல பிறந்தாலோ அல்லது மரணத்தை அடைந்தாலோ பாபானாம் அதிபாபகிருதி எல்லா பாபங்கள் மிக பாபங்கள்லாம் பண்ணினவனாக இருந்தாலும் கூட மமலோகம் அவாப்னோதி பெருமாளுடைய ஸ்தானமாக இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறான், நபுனத் பவம் ருச்சதின்னு அவள்லாம் திரும்பி வருதுன்றது இல்ல, புனராவர்த்தி இல்லாததாக இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து மோட்சத்தை அடைகிறார்கள்னு பிரம்மாவுக்கு வரப்பிரதானம் பண்ற பெருமாள். இப்ப இந்த இடத்துல வாசம் பண்றவாத்தில சமீபத்துல வாசம் பண்றவாள்லா பாக்கியம் பண்ணவா அவளுக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு, இதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப இதனாலேயே உபாயானுஷ்டானமே இல்லாத மோட்சம் வந்துருமா? பக்தி பிரபத்தின்னு எதனா ஒண்ணு பண்ணாதானே மோட்சம் வரும். இது இல்லாத இது மாத்திரம் வருமானா? இந்த க்ஷேத்திர பிரபாவத்தினால நமக்கு ஏற்படக்கூடியது என்னன்னாக்க, பக்தியோ பிரபத்தியோ அந்த உபாயத்துல அவளுக்கு உண்டான அதிகாரம் உள்ள உபாயத்துல மூழும்படியாக பண்ணி நமக்கு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த இடத்துல சொல்ற. இந்த இடத்துல இதே க்ஷேத்திரத்துல பகவத் துவேஷிகளாக இருந்துருக்கார். அதே மாதிரி அந்த பாகவதாளுக்கு துரோகம் பண்றவாளாக இருக்கா. அவளும் இந்த ஊர்ல பிறந்தவாதான், அவளுக்கும் இந்த ஊர்லதான் மிருதி ஏற்படுறது, அவளுக்கும் மோட்சம் சித்தம் ஆயிடுமா என்ன கேட்ட, அவளுக்கு மோட்சம் வராது. என்ன குர்வாணச்ச சதாவிருத்தி விஷ்ணோர் ஆயதனே வசேத்து தத்யாச்ச விவிதான் போகான்னு அனுரூபான் மனோரமானு எக்கிஞ்சிதபி குர்வாணஹா விஷ்ணோர் ஆயத்தனே வசேத்து நகிஞ்சிதபி குர்வாணஹா விஷ்ணோர் ஆயத்தனே வசேத்து என்று சொல்லிருக்கு. விஷ்ணோர் ஆயத்தனே வசேத்துன்னு தேவாலயத்துக்கு சமீபத்துல வாசம் பண்றவா எக்கிஞ்சிதபி குர்வாணஹா தங்களால் இயன்றதாக இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை பகவத் கைங்கரியங்களை ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணிட்டு அந்த க்ஷேத்திரத்துல வாசம் பண்ணணும். நகிஞ்சிதபி குர்வாணஹா விஷ்ணோராயத்தனே வசேன்னு சொல்ற அந்த திவ்ய க்ஷேத்திரத்துல வாசம் பண்றவா எம்பெருமானுக்கு சீற்றம் வரக்கூடியதாக இருக்கக்கூடிய செயல்கள் எதையும் செய்யாமல் வாசம் பண்ணணும்னு அர்த்தம். அங்க இருந்துட்டு பாப காரியத்தை பண்ணக்கூடாது. அப்படி பாபகாரியம் பண்றவாளுக்கெல்லாம் மோட்சம் வராது. அததான் வியக்தமாக சொல்ற, நகிஞ்சதிபி குர்வாணஹா விஷ்ணோர் ஆயதனே வசயாது அபாயா த்விரதஹா சஸ்வன்மான் செய்வ சரணங்கதஹா தனுக்ருத்யாகிலம் பாபம் மாமாப்னோதி நரசனைகின்னு. இப்படி பெருமாளிடத்துல பக்தியோட இருந்திருக்கிறவாளுக்கு அந்த தேசத்துல பிறப்போ இறப்போ வாசமோ ஏற்பட்டதுன்னாக்கா அவளுக்கு மோட்சம் சுத்தம். அதே சமயத்துல பெருமாளிடத்துல துவேஷிச்சுண்டு அந்த க்ஷேத்திரத்துல இருந்தாள்னாக்கா அவளுக்கு மோட்சம் வராது என்பதாக சொல்ற. அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி செவந்திகா புரி துவாரவதி தெய்வ சத்தைதா மோட்சதாயிகாகன்னு மோட்சத்தை கொடுக்கிற ஸ்தலமாக ஏழு நகரங்கள் சொல்லப்படுகின்றன. அதுல பிரதானமாக முத்திதரும் நகர ஏழில் முக்கியமாக கச்சிதன்னில் அத்திகிரி அருளாளர் என்பதாக சாதிக்கிறதுனால சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல தத்யோபாந்தே இந்த அத்திகிரி மலையினுடைய சமீபத்துல வாசம் பண்றவாளுக்கு நிச்சயம் மோட்சம் இருந்துருக்கு. அதுல ஒண்ணும் செஞ்சிருந்த சரீரம் யாபயத்வா வாசுதேவத்து பதே வர்த்திஷ்யந்தே ஏதோ ஒரு பிரகாரமாக இந்த சரீரத்தை போக்கடிச்சுட்டு அந்த பகவத் கைங்கரியத்துல நம்மளை ஈடுபடுத்திண்டு இருக்கிற காலத்துல இருந்துட்டு அவளுக்கெல்லாம் உத்கிருஷ்டமான இந்த சரீராவசானத்துல மோட்சம் ஏற்பட போறது. அவள்லாம் தான் நிஜமாவே சந்நியர்கள் பாக்கியம் பண்ணவர்கள் என்று கருதப்படுகின்றனர். அந்த பிராந்தத்துல இருந்திருக்கிற அந்த எம்பெருமானையும் பாகவதாலையும் பரிசுத்தமான மனசோடையும் பரிசுத்தமாக உடல் அளவிலையும் பரிசுத்தமாக இருந்துட்டு சேவிக்கணும் என்பதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார். யஸ்யோபாந்தே கிருதவசதயஹாம் யாபயித்வா சரீரம் வர்த்திஷ்யந்தே விதமதிபதே வாசுதேவஸ்ய தன்யாஹான்னா தனத்தை பெற்றவர்கள் அர்த்தம். இந்த இடத்துல என்ன தனம்னு, இந்த தனம் நமக்கு உபாயம் லப்தோபாயான்னு அர்த்தம். அதாவது பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய உபாயத்தை அனுஷ்டித்தவர்கள் என்பதாக அர்த்தம். கைங்கரிய தனத்தை பெற்றவர்கள் ஸ்ரீவைகுண்டே வர்த்திஷ்யந்தே ஸ்ரீவைகுண்டத்துல வாசம் பண்ண போறா, அவளுக்கு புனராவர்த்தியே கிடையாது என்பது இது சத்தியம் என்பதாக சொல்றார். இவாளுக்கு இங்க இருக்கிறவாளுக்கு இங்க வாசம் பண்றவாளுக்கு சீவை குண்டம்ன்றது நிச்சயம்ன்றத இதன் மூலமாக தெரியப்படுத்துற. ஆகையால இந்த இடத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றவாள் பாகவதாள். இவெல்லாம் நித்தியசூரிகள் தொல்லியாளாக இருந்திருக்கா. பெருமாளிடத்துல எவ்வளவு பக்தியோட நாம இருக்கணுமோ அதே மாதிரிதான் இங்க வாசம் பண்ற பாகவதாளிடத்திலையும் நாம பக்தியோட இருக்கணும் என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக ராமர் ஹம்சத்துக்கு தெரிவிக்கிறார். இது அந்த ஹம்சத்துக்கு தெரிவிக்கிற வாயில்ல சுவாமி தேசிகன் நமக்கும் அறிவிக்கின்றார். நாமும் அந்த தேவப்பெருமாள் திருவடிவாரத்துல இருந்துட்டு அந்த பாகவதாலோட சேர்ந்து அந்த தேவப்பெருமாளை அனுபவிச்சு முக்திக்கு வழியாக இருந்துருக்கிற அந்த வாசத்தை ஏற்படுத்திண்டு தன்ய தன்யர்களாக ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு விடைபெறுகிறேன். சத்யாஸ்தீரே சரசிஜபுமா சௌமிய வைதான வேதி திவ்யம் குருவன் திரமிட விஷயம் திருஷ்யதே ஹஸ்தி சைலா யஸ்யோபாந்தே கிருதவததயஹ யாபயித்வா சரீரம் வர்திஷ்யந்தே விதமசி பதே வாசுதேவஸ்ய தன்யாஹ. கவிதா ஹர்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.